தலைப்பு உலக மொழிகள். உலகத்தோர்க்கு ஓர் மொழி அன்பு. ஒளியில்லா மொழி உலக மொழி. உலகையே ஊக்குவிக்கும் நம்பிக்கை மொழி. யாவரையும் மயக்கும் மழலையின் மொழி. கண்டங்களை இணைக்கும் கருணை மொழி. அகிலத்தை ஆக்கும் அறிவு மொழி.